மல்லிக மலர் பூக்க என்னை என் நடனமிட சின்ன வாழத்தோப்பு குளிர்ந்து வர என்னை என் குழுங்கி வர காரணையா கோபத்தில் வீரனையா எங்கே நீ இருந்தாலோ ஓடி நீ வா.